தானா நீ தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லண்ணா தில்லண்ணா தில்லண்ணா நீ தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லண்ணா ஹோ மஞ்ச காட்டு மைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போனா திக்கு திக்கு நெஞ்சில் நாத்தில்லன்னா மக்கள் மனந்தானே எந்தன் வழுக்காத பாதை கொடுத்தாள வந்தே எடுத்தாள வேண்டாமா அடுத்தாள் பாராமல் தடுத்தாள வேண்டாமா முடிவோட்டு நம் சொந்த முடிவாக சில கோடி உண்டு கருப்பான என்னை கண்டு கண் வைத்தது கடல் வண்ணம் வானின் வண்ணம் கரு வண்ணம் தானே கடல் வானம் காணும் போதும் உனை கண்டேன் நானே மண்ணோடு சேராமல் நடக்கின்றேன் நானே மருதாணி பூசாமல் சிந்திக்கின்றேன் தில்லண்ணா தில்லண்ணா நீ தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லண்ணா தில்லண்ணா தில்லண்ணா நீ தித்திக்கின்ற தேனா திக்கு திக்கு நெஞ்சில் தில்லண்ணா ஹோ மஞ்ச காட்டு மைனா என்ன கொஞ்சி கொஞ்சி போனா திக்கு திக்கு நெஞ்சில் கட்ட நாத்திலண்ணா நாட்டுக்கின்ற மஞ்ச காட்டு மைனா.